ಶ್ರೀಮನ್ನೂತನ ರಂಗನಾಥಿರಾಡಬ್ಧಾತ್ಮ ವಿದ್ಯಾಲಯಂ ಶ್ರೀಮನ್ನೂತನ ಲಕ್ಷ್ಮಣ ಹರಿತ್ರಾಡ್ ಸಂಪ್ರಾಪ್ತ ತುರ್ಯಾಶ್ರಮಂ ಶ್ರೀವಾಸೇಂದ್ರ ಕಟಾಕ್ಷ ಸಂತತ ಸುಧಾ ಲಕ್ಷ್ಯಾತ್ಮ ಯೋಗಾಂಕ್ಷಿತಂ ಶ್ರೀಮನ್ನೂತನ ವಾಗಧೀಶಯಮಿನಂ ಭಕ್ತ್ಯಾಶ್ರಯಾಮೋ ಗುರುಂ ನವ್ಯವಾಗೀಶ ಯೋಗೀಂದ್ರ ಹಯಾಸ್ಯ ಪರಸೇವಿನಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರ ಸ್ವತಂತ್ರ ಹರ್ಯಂ ಭಜಾಮ ಸ್ವಾತ್ಮ ಸಂಪದಂ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃದ್ಧಿ ಪರ್ಯಂತ ಇತಿ ರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಗಣಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾನನ ಬದ್ಧ ದೀಹೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೆ. ಸಭಾಯೈ ನಮಃ. ಎಲ್ಲರಕ್ಕೂ ಅಡಿಯನುಡಿಯ ನಮಸ್ಕಾರಗಳು. நாமும் ஷரணாகதி நாயகன் அப்படின்ற தலைப்புல உபன்யாசத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று அந்த தலைப்பினுடைய உபன்யாசத்தில் இரண்டாவது பகுதியை பார்க்க இருக்கிறோம். ஷரணாகதி நாயகன் எம்பெருமான் கண்ணன், அந்த தலைப்புல தான் நாம உபன்யாசத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். சரமஸ்லோகாதிகாரத்தை பல எம்பெருமான்கள் அவதார மூர்த்திகள் நமக்காக அருளி செய்திருக்கிறார்கள். வராக எம்பெருமான் பூமி பிராட்டியினாரிடத்திலே அவர் அவருடைய சரமஸ்லோகத்தை தெரிவித்தார். சக்கரவர்த்தி திருமகன் சுக்ரீவனிடத்திலே தெரிவித்தார். எம்பெருமான் கண்ணன் நமக்காக அர்ஜுனனிடத்திலே தெரிவித்தார். இப்படி அந்த சரமஸ்லோகத்திலே என்னென்ன அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அப்படின்றதெல்லாம் நேற்றைக்கு மேலிருந்த வாரியாக நம்மால் பார்க்கப்பட்டது. இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம், சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ அகம்த்வா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுஜா அப்படின்னு கண்ணன் சாதித்த அந்த சரமஸ்லோகத்தினுடைய பொருளை நாம் பார்க்க இருக்கிறோம். ஸ்லோகத்தின் அடிப்படையில் சரணாகதி நாயகன் பெருமாள் கண்ணன் அப்படின்றத நேற்றைக்கு பார்த்தோம். இந்த உபன்யாசத்தில் ஸ்லோகத்தினுடைய பொருளின் அடிப்படையில் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை வைத்துக்கொண்டு நாம் எம்பெருமான் கண்ணனே சரணாகதி நாயகன் அப்படின்றத பார்க்க இருக்கிறோம். ஸ்ரீயப்பதியாகவும் அவாப்த சமஸ்தகாமனாகவும் இருக்கக்கூடிய எம்பெருமான் ஷியாகதோ மதுராம் புரியும் அப்படின்னு நேற்றைக்கு பார்த்தோம் இல்லையா. ஸ்ரீவைகுண்டத்திலே பரவாசுதேவனாக எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் நாகபரியங்கம் உற்சுருஜிய ஆதிசேஷனையும் அழைத்துக் கொண்டு மதுராபுரியிலே வந்து நமக்காக அவதரித்தான் அப்படின்னு பார்த்தோம். எதற்காக அவதரித்தான்? சாது பரித்ராணத்திற்காக அவதரித்தான். சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும் பாபிகளை ஒழிப்பதற்காகவுமே இங்கு அவதரித்து தர்மத்தை நிலைநாட்டினான் அப்படின்றது நமக்கு தெரியும். பரம சுலபனாக இங்கே எழுந்தருளினான் பெருமாள். எல்லோராலும் சுலபனாக, எல்லோராலும் விரைவாக அடையப்படக்கூடிய, வெகு சுலபமாக அடையப்படக்கூடியவனாக எம்பெருமான் இங்கே அவதரித்தான். எல்லா விஷயங்களையும் இல்லையா, பல அகடித கடனா சாமர்த்தியங்களையும் தனக்குள்ளே கொண்டு அவன் நம்மோடு கோகுலத்திலும் மதுரையிலும் பாண்டவர்களுக்கு சகாவாக அஸ்தினாபுரத்திலும் எழுந்தருளியிருந்த கதைகள்லாம் நமக்கு நன்னாவே தெரியும். இப்படி இருக்கும் பொழுது பகவத்கீதை அப்படின்ற ஒரு கிரந்தத்தை நமக்காக அருளி செய்தான். எல்லாருக்கும் இந்த கேள்வி ஒன்று இருக்கு இல்லையா, எப்படி பெருமாள் அர்ஜுனனுடைய சோகத்தை தவிர்ப்பதற்காக, சோகத்தை போக்கடிப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு பகவத்கீதை அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கிரந்தத்தை அவனுக்கு உபதேசமாக அருளி செய்தார் அப்படின்றதுல நமக்கு சந்தேகம் இருக்கு. சோகத்தோடு இருந்தவன் அர்ஜுனன் அவனுக்கு தேவையான விஷயங்களை எடுத்து சொல்லி அவனை எம்பெருமானால கடை தேற்றி இருக்க முடியும். ஆனால் அனைத்து விஷயங்களையும் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? தன்னுடைய அவதார ரகசியங்களை பற்றியெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்ற ஒரு சந்தேகம் அனைவரிடத்திலும் இருக்கு பகவத்கீதை அப்படின்ற கிரந்தத்துக்கு மேல. இப்போ அர்ஜுனன் தேரிலே ரதியா இருந்து கொண்டிருக்கிறான் இல்லையா, சாரத்யம் அர்ஜுனஸ்யாதௌ அப்படின்னு குர்வன் கீதாமிருதம் ததௌ அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை நாம சொல்லிட்டு இருக்கோம். அர்ஜுனனுக்கு சாரத்யம் செய்து கொண்டிருக்கின்றான், அர்ஜுனனோ சோகத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறான். சாரதியாக இருக்கக்கூடியவன் ரதியாக இருக்கக்கூடிய ரதத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடியவனுடைய சோகத்தை போக்கடிக்க முடியுமா? முதல் சந்தேகம். இவனோ நேத்திக்கே சொன்ன இல்லையா, சாரத்யம் கர்த்தும் இச்சாமி அப்படின்னு தான் சொல்றான். இப்போ இவன் சாரதி, அவனோ இவனுக்கு கட்டளையிடக்கூடிய ராஜா. இவனோ நாம சொல்லிக்கலாம் இல்லையா, இவன் பக்த பாரதந்திரியனாக இருக்கிறான் அப்படின்னு நாம சொல்றோம். கீதாபாஷ்யத்தில் கூட இதற்கான சுவாமி தேசிகன் தாத்பரிய சந்திரிகையில இதற்கான உரைகளை ரொம்ப அழகாகவே காட்டுறார். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவருடைய உரைகள்ல நாம பார்க்கிறோம். அதுவும் ரதம் ஸ்தாபய மேச்சுதா அப்படின்னு சொல்றானோ இல்லையோ, அவன் சேனையோர் உபயோர் மத்திய ரதம் ஸ்தாபய அப்படின்றான். ஸ்தாபயன்னு கட்டளையிடும்போது அவன் கட்டளைக்கு அடிபணிந்து இரண்டு சேனைகளுக்கு மத்தியிலே ரதத்தை கொண்டு அங்கே நிறுத்துகிறார். நிறுத்திவிட்டு இவர்கள் எல்லோரையும் பாரு அப்படின்னு சொல்லும்பொழுது பீஷ்ம துரோண பிரமுகான் அப்படின்னு எல்லாரையும் காண்பிக்கிறார் இல்லையா, மொத்த பேரையும் காண்பித்து இவர்களை பசிய ஏதான் பார்த்த அப்படின்னே சொல்றார். இவர்களை நன்றாக பார் அப்படின்னு சொல்றார். இப்போ எம்பெருமான் சர்வேஸ்வரன், அதனாலதான் அங்க கூட ஹிருஷிகேசம் அப்படின்ற ஒரு வார்த்தையை அந்த இடத்துல பெருமாளே உபயோகப்படுத்துறார். சஞ்சயன் திருதராஷ்டிரன் இடத்துல சொல்லும்பொழுது அந்த வார்த்தையும் உபயோகப்படுத்தி தான் சொல்றான். மற்ற வார்த்தைகள் எம்பெருமானுடைய திருநாமத்தை குறிக்கும் பொழுது ஹிருஷிகேசன் அப்படின்ற வார்த்தையை குறிக்கிறார். ஹிருஷிகம் என்றால் இந்திரியங்கள் என்று பொருள். ஹிருஷிகம் என்றால் இந்திரியம், ஈசன் என்றால் தலைவன். இந்திரியங்களுக்கு எல்லாத்துக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் பெருமாள் கண்ணன் அப்படின்னு ஏற்படுறது. இந்திரியங்களை நியமிப்பவன் அப்படின்னு பொருள். இந்திரியங்களை நியமிப்பவன் அப்படின்னா அனைத்துக்கும் நியந்தாவாக இருக்கக்கூடியவன்றதுதான் அர்த்தம். எல்லாவற்றுக்கும் நியந்தாவாக இருக்கக்கூடியவன் பெருமாள்னும் பொழுது இவனுடைய நியமனத்துக்கு கட்டுப்பட்டவனாக அவன் இருக்கிறானே, அது எப்படின்னு ஒரு கேள்வி. இதுல பல பேருக்கு சந்தேகம். ஆனால்தான் அவனை நாயகன் அப்படின்னே நம்ம சொல்றோம். இவனுடைய நியமனத்திற்கு அவன் கட்டுப்பட்டவனாக இருக்கிறான், சர்வேஸ்வரன் கட்டுப்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது சாஸ்திரங்கள்ல சொல்றா, சகஸ்ரநாம பாஷ்யத்திற்கு ஆதிசங்கர பகவத் பாதால் அர்த்தங்களை அருளி செய்யும் பொழுது விஜிதாத்மா விதேயாத்மா அப்படின்ற இரண்டு சப்தங்களுக்கு அர்த்தத்தை அருளி செய்யும் பொழுது விஜிதாத்மா எல்லோரையும் ஜெயிக்கக்கூடியவன் அப்படின்ற அர்த்தத்தை பண்ணிட்டு விதேயாத்மான்றதுக்கு அவிதேயாத்மா அப்படின்னு ஒரு பதத்தை பிரித்துக் கொள்கிறார். ஏன் அப்படின்னால் யாராலும் வெல்ல முடியாதவன் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை செய்கிறார் அந்த இடத்துல சங்கராச்சாரியார். ஆனால் நம்முடைய சம்பிரதாயத்தின்படி பட்டர் சகஸ்ரநாமத்திற்கு உரை அருளி செய்யும் பொழுது விஜிதாத்மா விதேயாத்மா இருக்கக்கூடிய பதங்களை அப்படியே எடுத்துக் கொள்கிறார். விஜிதாத்மானா அதே அர்த்தம், எல்லோரையும் ஜெயிக்கக்கூடியவன் அர்த்தம். விதேயாத்மா அப்படின்னா நியாயமா பார்த்தால் விதேயாத்மானா தோற்கிறவன், தோற்று போவன் அப்படின்னு அர்த்தம், தோற்று போகிறவன் அர்த்தம். அவிதேயாத்மானா சங்கராச்சாரியார் அதனாலதான் அவிதேயாத்மான்னு கொண்டார், யாராலையும் யாரிடத்திலும் தோற்காதவன் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை சங்கராச்சாரியார் எடுத்துக்கொண்டார். ஆனால் பட்டர் தோற்று போகிறவன் அப்படின்ற அர்த்தத்திலேயே வியாக்கியானத்தை பண்றார். யாரிடத்திலே தோற்று போகிறவன் அப்படின்னால் பக்தர்களிடத்திலே தோற்று போகிறவன். பக்தர்களுக்கு பாரதந்திரியமாக இருக்கக்கூடியவன், பக்த பாரதந்திரியத்தோடு விளங்குபவன், பக்தர்கள் என்ன கட்டளை இடுகிறார்களோ அதற்கு பக்தனுடைய சொல்லையும் காப்பாற்றுபவன், பக்தனையும் காப்பாற்றுபவன், பக்தனுடைய கட்டளைகளையும் நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் சர்வேஸ்வரன் கண்ணன் அப்படின்னு காட்டப்படுறது. இது சக்கரவர்த்தி திருமகன் விஷயத்திலையும் பார்க்க முடியாது, வராக எம்பெருமான் விஷயத்திலையும் பார்க்க முடியாது நம்மால். அதனாலதான் சரணாகதி நாயகன் அப்படின்னு நம்ம கண்ணனை சொல்றோம். இது பீஷ்மருடைய சரித்திரத்திலையும் நாம பார்க்கலாம். பீஷ்மருடைய வார்த்தையை காப்பாற்றுவதற்காக இல்லையா, பீஷ்மர் என்ன சொன்னார், உன்னை ஆயுதம் ஏந்த வைப்பேன் அப்படின்னு சபதமிட்டார். நான் ஆயுதத்தை எடுக்க மாட்டேன்னு சொன்னார் கிருஷ்ணன். உன்னை ஆயுதத்தை எடுக்க வைப்பேன் அப்படின்னு சொன்னார். கடைசியில் பீஷ்மரை அடிப்பதற்காக தேர் சக்கரத்தை பிடுங்கிக் கொண்டு அடிக்க ஓடுகிறார். அப்போ அர்ஜுனன் வந்து தடுக்கிறான். இதை நமக்கு தெரியும் இந்த கதை. அப்ப பக்தனுடைய சொல்லை காப்பாற்றுகிறான், தன் வாக்கிலிருந்து மீறினாலும் பரவாயில்ல, பக்தனுடைய வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் அப்படின்றதுல பெருமாள் ரொம்ப குறியாகவே இருக்கிறான். ஆகையினாலதான் நாம வந்து சரணாகதி நாயகன் அப்படின்னு சொல்றோம். அப்ப அப்படி இருக்கும் பொழுது பக்த பாரதந்திரியத்தோடு விளங்குகிறான் பெருமாள் அப்படின்னு தெரியறது. அப்ப பக்தர்களிடத்திலே தோற்று போகக்கூடியவனாக இருக்கக்கூடியவன், பக்தர்களுடைய கட்டளைக்கு அடிபணிந்தவன், யாரெல்லாம் தன்னை அண்டி நிற்கிறார்களோ அவர்களுக்கு சேவை செய்வதற்கு தயாராக இருக்கிறான் பெருமாள் அப்படின்றது நன்னாவே தெரியும். கிருஷ்ணாவதாரத்தில் இதை பல இடங்களில் பார்க்கலாம். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணத்தை நாம் எல்லா இடங்களிலுமே நம்மால் பார்க்க முடியும் கிருஷ்ணாவதாரத்தில். அதனாலதான் ஆழ்வார்கள் வர்ணிக்கும் பொழுதும் சரி, கிருஷ்ணனை பற்றி பேச வேண்டும்னா ரொம்ப அழகா ஆச்சரியத்தோடு பேசுறார். பெரியாழ்வார் சொல்றாருல, எண்ணெய் குடத்தை உருட்டி இளம்பெண்ணை கிள்ளி எழுப்பி கண்ணை புரட்டி விழித்து கழகண்டு செய்யும் பிரானே அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதுவும் என்ன கரத்தேத்தரத்துக்காக வந்து நின்ன பெருமாள் அப்படின்னு ஆழ்வார் நம்மாழ்வார் வர்ணிக்கிறாரோ இல்லையோ இல்லையா. எங்க வந்து மதுரையில் வந்து பிறந்தான் அப்படின்னு சொல்றாரு. யாருக்காக, எனக்காக, என்னை ஸ்ரீவைகுண்டத்திற்கு அழைத்து செல்வதற்காக மதுரையில் வந்து பிறந்திருக்கிறானே பெருமாள் அப்படின்னு சொல்றார். அந்த அளவுக்கு ஒரு பக்த பாரதந்திரியமானது கிருஷ்ணனிடத்திலே இருக்கின்றது அப்படின்றத நாம பார்க்கிறோம். இவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காகவே அவன் அங்கே நிற்கிறான். நேற்றைக்கே சொன்னோம், ஏ ஸ்ரேயா சியாத் தன்மே புரூஹி அப்படின்னு, தன் நிச்சய நிச்சிதம் மே புரூஹின்னு சொல்றான். எது எனக்கு சிரேயஸை கொடுக்குமோ அதை நீ உபதேசிப்பாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மகாபாரதத்தில். அதை கேட்கலாம் அர்ஜுனன் பெருமாளிடத்தில். பெருமாள் அவனுக்கு உபதேசத்தை தருகிறான். இவனுக்கு இருக்கக்கூடிய சோகம், அந்த சோகத்தை இவன் வெளிப்படுத்தினான். இந்த சோகத்தை வெளிப்படுத்தின உடனே அந்த சோகத்தை போக்குவதற்காக பகவத்கீதா அப்படின்ற ஒரு உத்தமமான கிரந்தத்தை உபதேசிக்கிறான். ஒரு பிராச்சீன ஸ்லோகம் கூட இருக்கு இல்லையா, நமக்கெல்லாம் தெரியுமே, சர்வோபனிஷதாம் காவஹா தோக்தா கோபாலநந்தனஹா பார்த்தோ வட்சஹா சுதீர் போக்தா துக்தம் ஹி கீதாமிருதம் மகத்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சர்வோபனிஷதாம் காவஹா, எல்லா உபனிஷத்துகளும் பசுக்களுக்கு சமம். உபனிஷத்தை எல்லாத்தையும் பசுக்களை போன்று உவமை செய்து இந்த இடத்துல காட்டுறாரு. அத பசுக்கள்ல பால் கறப்பான் இல்லையா, பால் கறக்கிறவர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தோக்தா யாருன்னு கேட்டார், கோபால நந்தனன் தான் தோக்தா. அதாவது கிருஷ்ண பரமாத்மா தான் உபனிஷத் என்ற பசுக்களிடத்திலிருந்து பாலை கறக்கக்கூடியவன். பார்த்தோ வத்சகா, பார்த்தனா இருக்கக்கூடியவன், கன்றுக்குட்டியாக இருக்கிறான். கண்ணுக்குட்டி வாய வச்சாதானே பசு பாலை கறக்கும். நமக்கா தானாகவே பால் தருமான்னு தராது இல்லையா. அதனால கண்ணுக்குட்டி வாய வைக்கணும் அந்த காம்புல. அதனால அர்ஜுனன் ஒரு வியாஜம், அந்த வியாஜத்தை கொண்டு நமக்கு பதில் சொல்றான் பெருமாள். பார்த்தோ வர்த்தா சுதீர் போக்தா இல்லையா, சுத்தமான புத்தியை உடையவர்கள். கண்ணுக்குட்டி மட்டுமா பாலை சாப்பிட்றது, நாமளும் தானே பாலை சாப்பிட்றோம். அதனால சுதீர் போக்தா, போக்தாவாக இருக்கக்கூடியவர்கள் நாம தான். நான் அதை நன்றாக அனுபவிக்கக்கூடியவர்கள் நாமளும். துக்தம் ஹி கீதாமிருத்தம் மகத்து, நேற்றைக்கு இந்த கடைசி வரியை மட்டும் சொன்னேன். துக்தம் ஹி கீதாமிருத்தம் மகத்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பால் எதிரான்னு கேட்டால் பகவத்கீதைன்ற உத்தமமான கிரந்தம் தான் பால் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த இடத்துல. அப்போ அப்படிப்பட்ட பகவத்கீதை என்ற கிரந்தத்தில் ஆரம்பத்திலிருந்து திருதராஷ்டிரன் எந்த கேள்வி கேட்டானோ அந்த கேள்வியிலிருந்து ஆரம்பித்து எல்லா விஷயங்களையும் வரிசையாக சொல்கிறார். மொத்த விஷயங்களையுமே எடுத்து சொல்கிறார் பெருமாள். சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேறு அப்படின்றது முதல்ல காட்டப்படுறது. சரீரம் வேற, ஆத்மா வேற அப்படின்னு இதையெல்லாம் ஒரு சேத்தனம் தெரிஞ்சுக்கணுமா? சேத்தனம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இருக்கா இல்லையா? நான் பிரபத்தி பண்ணிக்கிறேன், நான் பிரபத்தி செய்து கொள்கிறேன் அப்படின்னு இருக்கும்பொழுது நான் வந்து சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேறு அப்படின்ற விஷயம் இல்லையா? பிரகிருதி மண்டலத்திலிருந்து ஒரு வைராக்கியம் பிறக்கணும், அப்புறம் வந்து எனக்கு சுதந்திராத்ம பிரம்மம் இருக்கக்கூடாது, கர்த்தத்துவ அபிமானம் இருக்கக்கூடாது, இப்படின்ற விஷயங்கள் எல்லாம் எனக்கு தேவையா? நான் தான் சொல்லிட்டேனோ இல்லையோ, நதர் நேத்திக்கு சொன்னேன் நதர்ம நிஷ்டோஸ்மி நச்சாத்ம வேதி அப்படின்னு நான் தான் சொல்லிட்டேனோ இல்லையோ, திருப்பி திருப்பி இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தேவையா? இதை எல்லாத்தையும் நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் எல்லாருக்குமே. அது சுவாமி தேசிகனே பதில் சொல்றாரு இல்லையா, நமக்கு சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேறு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு நன்றாக தெரிந்தால் மட்டும்தான் வைதிக மதங்கள்ல ஈடுபாடானது ஏற்படும். இல்லைன்னா சரீரமே ஆத்மான்னு சொல்லக்கூடிய அவைதிக மதங்கள்ல நமக்கு ஈடுபாடு ஜாஸ்தியா போயிடும். அப்ப சரீரம் வேற, ஆத்மா வேற அப்படின்ற ஞானம் வேறும். அப்போ அந்த ஆத்மாவை பற்றிய ஒரு ஞானம் இருக்கணும். ஆத்மாவை பற்றிய ஞானம் இருக்கணும் அப்படின்னால் அதனுடைய ஆத்மாவுடைய குணங்கள் நமக்கு தெரியணும். அப்போ ஆத்மாவுடைய சொரூபம் நமக்கு தெரியணும் இல்லையா? சொரூபம், பிரவிருத்தி இதெல்லாம் நமக்கு தெரியணும். ஏன்னா ஒவ்வொரு பதார்த்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்திதி பிரவருத்திகள் இருக்கின்றன. அப்போ ஆத்மாவுடைய சொரூபத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாவுடைய சொரூபம் எது அப்படின்னு கேட்டால், எம்பெருமான் ஒருவனுக்கே நான் சேஷபூதனாக இருக்கக்கூடியவன் அப்படின்ற ஒரு விஷயம். எம்பெருமானை தவிர துவை ரக்ஷது ரக்ஷகை கிமன்யைகி, துவைசா ரக்ஷது ரக்ஷகை கிமன்யைகி அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்ப எம்பெருமான் ஒருவனை தவிர மற்றொருவனுக்கு நான் சேஷபூதனாக ஆக மாட்டேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரோ இல்லையோ, உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழேல் அப்படின்னு சொல்றாரு. உன்னை காட்டிலும் வேறொரு தெய்வத்தை நான் ஒருபொழுதும் நினைத்து கூட பார்க்க மாட்டேன், தேவதாந்திரத்தை நான் பூஜிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம். இந்த எண்ணம் எப்படி வரும் நமக்கு அப்படின்னு கேட்டால், நமக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியணும் இல்லையா? நாம இந்த லோகத்தில் எப்படி அவதரித்து பிறந்திருக்கிறோம், எம்பெருமான் இந்த லோகத்திலே அவதரிக்கின்றானே அது எப்படி அவதரித்திருக்கிறான், அவனுடைய சங்கல்பத்தின் மூலமாக சுயேச்சையாக அகர்மவசியனாக அவன் அவதரிப்பது எப்படி, நாம் கர்மவசியர்களாக இந்த லோகத்திலே பிறப்பது எப்படி, புண்ணியபாபத்தினுடைய சொரூபம் என்ன, ஆத்மாவினுடைய சொரூபம் என்ன, பெருமானுடைய விபூதி ஐஸ்வர்யங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது இல்லையா, சர்வலோக சரண்யனாக பெருமாள் எப்படி எழுந்தொருளி இருக்கின்றான், கர்மயோகத்தினுடைய சுரூபம் என்ன, ஞானயோகத்தினுடைய சுரூபம் என்ன, கர்மாவின் மூலமாகவும் ஞானத்தின் மூலமாகவும் எப்படி பக்தியானது நம்மிடத்திலே சேருகின்றது, பக்தி யோகத்தை நாம் எப்படி கைகொள்வது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதனால ஒரு விஷயம், வேலை இல்லாம வெறும் பகவத்கீதைன்றது சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜேன்ற ஸ்லோகத்தை சொல்வதற்காக மட்டும் ஏற்பட்டது அல்ல இல்லையா? பொதுவாக இந்த விஷயம், அதாவது சரணாகதி அப்படின்ற ஒரு விஷயத்தை விளக்கிச் சொல்வதற்காக ஏற்பட்ட ஒரு கிரந்தமாக இருந்தாலும் கூட, லோகத்தில் மற்ற விஷயங்கள்லாமும் நாம் தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு பிரபன்னனுக்கு எப்படி மகாவிஸ்வாசமானது எம்பெருமான் திருவடிவாரத்திலே பிறக்க வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பகவத்கீதை அப்படின்ற ஒரு கிரந்தமே ஏற்பட்டது. முதல்ல அர்ஜுனனுக்கு ஆத்மாவை பற்றிய ஒரு தெளிவான ஞானத்தை எடுத்துரைக்கிறார் பெருமாள். இரண்டாவது அத்தியாயத்தில் தொடங்கி ஏழாவது அத்தியாய பர்யந்தம் பார்த்தீங்கன்னா ஆத்மாவை பற்றிய ஒரு தெளிவான ஒரு ஞானம் அவனுக்கு உண்டாக செய்கிறார் பெருமாள். அர்ஜுனனுக்கு உண்டாக்கல, நமக்கு உண்டாக்குறார் இல்லையா? இரண்டாவது அத்தியாயத்தில் வாசாம்சி ஜீர்ணானி யதாவிகாய நவானி கிருண்ணாதி நரோபராணி ஆரம்பிச்சு சரீர அத்திரிக்த ஆத்மா அப்படின்றதை மிக நன்றாக காட்டுகிறார் பெருமாள். இதிலிருந்து ஆரம்பிச்சு அவதார ரகசியத்தை சொல்லும் பொழுதும் சரி, பரித்ராணாய சாதுனாம்னு சர்வத விநாசாய துஷ்கிருத்தாம்னு சொல்லும் பொழுதும் சரி, அவர் எப்படி இந்த லோகத்திலே அவதரிக்கிறார், அப்புறம் எப்படி அவதரித்து ஒவ்வொருவரையும் வழிநடத்தி செல்கின்றார் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் காட்டுறார். நமக்குள்ளே அந்தரியாமியாக இருந்து கொண்டு எல்லாமே சொல்லப்படுறது பாருங்க. பராவதாரம், வியூகாவதாரங்கள், விபாவதாரங்கள், அந்தர்யாமி அவதாரம், அர்ச்சாவதார மூர்த்தி என்று சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய ஐந்து நிலைகளும் காட்டப்படுகின்றன. இது எல்லாத்தையும் பெருமாள் உபதேசமாக அர்ஜுனனுக்கு எடுத்துச் சொல்கிறான் கீதையில். அதுலேயும் ஞானயோகத்தையும் பரம்பரையா இல்லையா நேரடியாக மோட்சத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய கர்மயோகத்தையும் சரி ஞானயோகத்தையும் சரி இல்லையா, அதாவது நேரடியாக மோட்சத்துக்கு காரணமாக இல்லாமல் பரம்பரையாக காரணமாக இருக்கக்கூடிய கர்மயோகம் ஞானயோகம் இவற்றை அங்கங்களுடன் பெருமாள் நன்றாக விளக்கி சொல்வி கடைசியில் என்ன பண்றார், பக்தி யோகத்தை பற்றி விவரித்து சொல்கிறார். பொதுவாக பார்த்தால் சரணாகதி அப்படின்னு சொல்லும்பொழுது இரண்டு உபாயங்கள் மூலமாகவும் எம்பெருமான் திருவடி வாரத்திலே நாம் சரணாகதி செய்து கொள்ள முடியும். பொதுவாக பார்த்தால் பக்தியோகத்தை சாஸ்திரங்களில் பிரபத்தியை பற்றி பல இடங்களில் அதாவது கூடமான ரகசியம் அப்படின்றபடினால பல இடங்களில் வெளிப்படையாக சொல்லியிருக்கிற மாட்டா, ஏன்னா அது வந்து பக்தியோகத்தை பற்றி சொல்லக்கூடிய இடமாக இருந்தாலும் கூட அந்த இடத்துலையும் சரி பிரபத்திக்கு அங்கமான பக்தியை பற்றி மிக அழகாக தெரிவித்திருக்கிறார். இதுல பிரபத்தி அப்படின்னு சொல்லும்பொழுது சாம்பிரதாயிகமான விஷயங்கள் நிறைய இருக்கு. எப்படி விரிவாக பெருமாள் இதை உபதேசித்திருக்கிறார் அப்படின்றத நம்மால சுவாமி தேசிகனுடைய திருவார்த்தைகளை கொண்டு நம்மால பார்க்க முடியும். அர்ஜுனனானவன் எப்பேற்பட்ட ஒரு அழியா செல்வத்தோடு கூடியவன் அப்படின்றது நமக்கு தெரியும். அழியா செல்வம்னா லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு ராமாயணத்தில். லக்ஷ்மணனானவன் எம்பெருமானோடு சேர்ந்து இருக்கிறான் இல்லையா, திருப்பாவையில் கூட வருது. நற்செல்வன் தங்காய் அப்படின்னு சொல்லப்படுறது. நற்செல்வன் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த ஸ்ரீதாமன் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய சிநேகிதனை பற்றி வரும்பொழுது வியாக்கியான கர்த்தாக்கள் என்ன பண்றா, நற்செல்வம் அப்படின்னா மற்ற செல்வங்களை பற்றி பேசல, எம்பெருமானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு செல்வத்தை அவன் பெற்றவன், எம்பெருமானை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய ஒரு செல்வத்தை பெற்றவன். அதேதான் இந்த இடத்துல கூட ராமாயணத்திலையும் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா, இந்த லக்ஷ்மணனானவன் எம்பெருமானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய ஒரு செல்வத்தை அழியா செல்வத்தை பெற்றவன், அதே மாதிரி தெய்வீக செல்வத்தை உடையவன் அர்ஜுனன் அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன் அப்படின்னா எம்பெருமான் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறான், அர்ஜுனன் எம்பெருமானிடத்திலே நான் இப்படிப்பட்ட சோகத்தில் மூழ்கியிருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை சொன்ன உடனே எம்பெருமானிடத்திலே அவன் கேட்ட மாத்திரத்திலேயே எம்பெருமான் எல்லா விஷயங்களையும் சங்கலனம் பண்ணி அவனுக்கு உபதேசிக்கிறார். எந்தெந்த விஷயங்கள் தேவைப்படுகிறதோ அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் உபதேசிக்கிறார். மறுபடியும் அர்ஜுனனுக்கு சோகம் எப்படி வராதோ அந்த அளவுக்கு எம்பெருமானுடைய உபதேசமானது இருக்கின்றது. இப்போ வரிசையாக சொல்லிண்டே வரார். இப்ப இப்படி எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இப்போ நேற்றைக்கே சொன்ன பக்தி யோகம் ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய ஒரு பக்தி யோகம். அந்த பக்தி யோகத்தை நம்மால் செய்ய இயலாது. ஏன்னா நமக்கு ஒரு நல்ல ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு நல்ல காரியத்தை செய்யணும்னா பல தடைகளானது நமக்கு இருக்கும். அந்த தடைகள் எல்லாவற்றிலும் தான் தடைகளை தாண்டி சென்று நாம் ஒரு விஷயத்தை செய்யறது அப்படின்றது நமக்கு ரொம்ப கஷ்டம். அதுவும் புண்ணிய பாபங்கள்னால பலமாக பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நமக்கு அந்த விஷயம் ரொம்ப கடினமாக இருக்கக்கூடியது ஒன்றுதான். அப்போ அப்படி இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்திதியை நினைத்து கொண்டு நாம் வருந்தி தவிக்கிறோம் இல்லையா. முன்னீர் ஞாலம் பெற்ற எம் முகில் வண்ணனே, அன்னால் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன் அப்படின்னு சொன்னார் ஆழ்வார். அப்போ இந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு தெரியணும். ஆவி திகைக்க ஐவர் குமைக்கும் சிற்றின்பம் அப்படின்னா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னை போட்டு வாட்டி எடுக்கிறது இல்லையா, இந்திரியங்களை ஜெயிக்கணும், அது ரொம்ப முக்கியம். இந்திரியங்களை ஜெயித்தால்தான் நம்மால வாழ்க்கையில உன்னத ஸ்தானத்துக்கு நம்மால போக முடியும். யார் ஒருவன் இந்திரியங்களை ஜெயிக்கலையோ அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், குடாகேஷ சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லும்பொழுது தூக்கத்தையும் சோம்பலையும் வென்றவன் அப்படின்ற ஒரு அர்த்தமும் சொல்லப்படுறது நமக்கு இல்லையா. குடாகேசேன உக்தகா அப்படின்னு சொல்லும்பொழுது பகவத்கீதையில குடாகேசனால் இப்படி சொல்லப்பட்டவன் அப்படின்னு சொல்லும்பொழுது குடாகேச சப்தத்துக்கு சுவாமி தேசிகனா இருக்கட்டும், மற்ற பகவத்கீதை விசிஷ்டாத்வைத சம்பிரதாயப்படி உரை எழுதிய ஆசிரியர்களா இருக்கட்டும், எல்லாருமே குடாகேச சப்தத்துக்கு இந்த மாதிரியான ஒரு வியாக்கியானத்தையும் அருளி செய்கிறார்கள். ஏன்னா தூக்கத்தையும் சோம்பலையும் ஜெயிக்கக்கூடியவர்கள் லோகத்துல மிகப்பெரிய புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் அப்படின்றது நமக்கு தெரியும். நாம பார்த்திருக்கோம், எதுவுமே வந்து நாம அனுபவிக்காத விஷயங்கள் அப்படின்றதே கிடையாது. எல்லா விஷயங்களும் நமக்கு நன்னாவே தெரியும், ஆனால் நம்மிடத்துல வரும்பொழுது அதை நாம் அனுபவிப்பது இல்லையா. ஸ்வயம் ஆச்சாரத்தே எஸ்மாத் அப்படின்னும் போது தான் நமக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா ஆச்சாரியர்கள் தாங்களும் அதை ஆச்சரிக்கிறார்கள், மற்றவர்களுக்கும் அதை உபதேசிக்கிறார்கள் அப்படின்றபடினால அவர்கள் ஆச்சாரிய புருஷர்களா இருக்கால் நமக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட மாட்டேன்றது. அப்படி அர்ஜுனன் ரொம்ப கஷ்டப்படுறான், பக்தியோகத்தினுடைய காட்டின்யத்தை நினைத்து என்னால இது செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கிறான். நம் எல்லோருக்கும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கு, பக்தியோகம் அப்படின்ற ஒரு கைமுதலற்றவர்களாக நாம இருக்கோம், வேற எதுவுமே தெரியாது. என்னை திருப்பி திருப்பி நீ என்ன போ போன்னு விரட்டி அடிச்சாலும், இதை செய்து விட்டுவா அதை செய்து விட்டுவா அப்படின்னு மறுபடியும் நீ என்ன சொல்லிட்டே இருந்தாலும் கூட என்னால வேற எங்கேயுமே போக முடியல இல்லையா. ஆளவந்தார் ஒரு ஸ்லோகத்தில் சொல்றாரு, தவாஹம் ரிதஸ்யந்தினி பாத பங்கஜே நிவேஷிதாத்மா கதமன்யதிச்சதி ஸ்திதேரவிந்தே மகரந்த நிர்பரே மதுவிரதோ நேக்ஷுரகம் ஹி வீக்ஷதே. எவ்வளவு அழகான ஸ்லோகம் இல்லையா. நான் என்னை திருப்பி திருப்பி நீ எங்க இங்க அங்கன்னு அனுப்பிண்டே இருந்தாலும் இந்த பூவை நோக்கி தான் வண்டு வந்துட்டே இருக்கும். எவ்வளவு வந்து வெளியில சுத்தினாலும் கூட வேற எங்கேயுமே போகாது, எங்க தேன் இருக்கோ அந்த இடத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கக்கூடிய வண்ட போல எனக்கு வேற இருப்பிடம் அப்புகலிடம்ன்றதே இல்லை இல்லையா. ஒன்றே புகலிடம், ஒருவனே தேவன் அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாங்கள். ஆகையினால எனக்கு பக்தியோகம்ன்ற கைமுதல் இல்லை. பக்தியோகத்தை செய்து அதன் மூலமாக நாங்கள் கைமுதலை பெற்று இல்லையா, எங்ககிட்ட இவ்வளவு இருக்கு அதனால எனக்கு நீ மோட்சத்தை கொடுன்னு கேட்கிற நிலைமையில் நாங்கள் இல்லை. நாங்கள் இவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறோம், அதற்கு பிரதிபலனாக நீ எங்களுக்கு மோட்சத்தை தா அப்படின்னு சொல்ற மாதிரி நான் இல்லையே. என்னால் அது செய்ய முடியலையே, ஒரு நாள் செஞ்சா ஒன்பது நாள் செய்ய முடியல, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருக்கேன். எனக்கு ஏதாவது தடங்கள் வந்துட்டே இருக்கு. ஏன்னா பக்தி இல்லது, பக்தி யோகம்ன்றது நேத்துக்கே சொன்ன தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபமா இருக்கக்கூடியது பக்தி, இடைவிடாமல் செய்யக்கூடிய பக்தி ஆச்சு. நான் ஒரு விஷயத்தை தொடங்கினால் உடனே அதுக்கு இடைவெளின்றது தான் ஏற்பட்டுறது. அதுக்கப்புறம் எப்படி நான் இடைவிடாமல் செய்யறது நான் ஒரு விஷயத்தை? ஆகையினால இடைவிடாமல் செய்யறது என்பதே என்னிடத்துல கிடையவே கிடையாது. ஆகையினால என்னால முடியவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையா. அல்பஸ்ச காலகா, இது ஒரு விஷயம். காலமோ ரொம்ப அல்பமா இருக்கு, கம்மியா இருக்கு இல்லையா. நம்மளுடைய ஞானமும் ரொம்ப கம்மி, காலமும் ரொம்ப குறைவு. இதுல எப்படி பக்தி யோகத்தை அனுஷ்டிப்பது இல்லையா? காலம் ரொம்ப குறைவா இருக்கு, ஞானமும் ரொம்ப குறைச்சலா இருக்கு, ஞானமே இல்லை இல்லையா. நமக்கு அறியும் சக்தி, ஒவ்வொன்றையும் போய் தெரிந்து கொண்டு அதை அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி, அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு விவேக ஞானம் இதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி விரைவாக பக்தி யோகத்தை அனுஷ்டித்து அதன் மூலமாக மோட்சத்துக்கு போக முடியும்னு எப்படி முடியும்? என்னால முடியாதே, எனக்கு அந்த பற்றி அப்படிப்பட்ட ஒரு ஞானமே இல்லையே, நான் என்ன பண்றது அப்படி நினைக்கும் பொழுது அர்ஜுனன் இப்படி வருந்து நிற்கும் பொழுது பெருமாள் சொல்றான், கவலைப்படாதே மா சுச்சா, நீ கவலை கொள்ளாதே. இல்லையா? பாதிக்கப்பட்டவன் நேரடியாக பிரார்த்தித்தான் பெருமாளிடத்துல. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. நேற்றைக்கு சொன்னேன் இல்லையா, பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியா பிரார்த்திக்கல, வராகாவதாரத்திலையும் சரி சக்கரவர்த்தி திருமகன் விஷயத்திலையும் சரி, ஆனால் கண்ணன் பெருமானிடத்துல பாதிக்கப்பட்டவன் நேரடியா பிரார்த்திக்கிறான். என்னிடத்துல கைமுதல் பக்தியோகம்ன்ற கைமுதல் இல்லாமல் இருக்க, என்கிட்ட ஒன்னும் இல்லை. அதே மாதிரி என்னால என்னுடைய காலம் ரொம்ப கம்மியா இருக்கு, ஞானம் ரொம்ப குறைச்சலா இருக்கு, எனக்கு சக்தி இல்லை, சாமர்த்தியம் இல்லை, யோகியதை இல்லை, எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்பொழுது எனக்கு இவ்வளவு உபாயம்ன்றது காட்டின்யத்தோடு இருக்கேன், நான் என்ன பண்ணுவேன் போது மிகச் சுலபமான உபாயத்தை காட்டி கொடுக்கிறார் பெருமாள் நேரடியாகவே. அதுதான் மாம் ஏகம் சரணம் ரஜ, நான் ஒருவனே என்று என்னை சரணமாக பற்றிக்கொள் மாம் அப்படின்னு நேரடியாக காட்டுறா பாருங்க, அங்க நிக்கிறார் கண்ணன் சரணாகதி நாயகனாக இல்லையா. அபயம் சர்வ பூதேபியா ததாமி அப்படி ஏதத் விரதம் மம அப்படின்னு, என்னுடைய விரதம் இதுதான், எல்லா பூதங்களுக்கும் நான் அபயத்தை தருகிறேன். இங்க அப்படி சொல்லல, மாம் என்னை சரணாகதி செய் அப்படின்னு சொன்னான். என்னிடத்திலே வந்து என் திருவடியை பற்றி கொள், சரணம் விரஜ இல்லையா, என் திருவடியை பற்றி கொண்டால் உனக்கு மோட்சம் அப்படின்றோ, நீ பற்றி கொள்ளலாம் அப்படின்னோ, இது உனக்கு இது ஒரு உபாயம் இருக்குன்றதோ, அதாவது செய்யாமல் போ இதுவும் ஒரு உபாயம் இருக்கு அப்படின்லாம், அதாவது சுத்தி வளர்ச்சியெல்லாம் பேசவே இல்லை, நேரடியாகவே மாம் ஏகம் சரணம் ரஜ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் இல்லையா. பக்தியோகத்தை இல்லையா பிரபத்தி எப்படி இருக்கு அப்படின்னா இல்லையா, மோக்ஷத்துக்கு தடையா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் போக்கடிக்கக்கூடியதுதான் இல்லையா. நம்ம பொதுவாக ஒரு விஷயம் சொல்றோம் இல்லையா, பிராபியஸ்ய பிரம்மணோ ரூபம் பிராப்துஷ்ட பிரத்யேகாத்மனாக, பிராப்தி உபாயம் பிராப்தி பலம் பிராப்தி விரோதின்னு சொல்றோம் இல்லையா. நாம நம்முடைய நமக்கு எம்பெருமான் திருவடியை பற்றிக் கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள் எல்லாத்தையும் போக்கடிக்கக்கூடியது, அதுதான் வந்து சாஸ்திரங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பிரபன்னன் இல்லையா பிரபத்தி செய்து கொள்வதற்கு யோகியதையோடு இருக்கக்கூடியவன், ஆச்சாரியர்களுடைய உபதேசத்தை நன்றாக கேட்டவன், ஸ்ரீசப்தத்தினுடைய பொருளை நன்றாக அறிந்தவன் இல்லையா, எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டால், எனக்கு வேற கதியே இல்லை, எம்பெருமான் தன்னுடைய ஆக்கிஞ்சன்யத்தையும் அனன்யகதிகத்வத்தையும் எம்பெருமான் திருவடிவாரத்திலே காட்டி எனக்கு வேற கதியே இல்லை, நீ ஒருவனே துணை அப்படின்னு இருக்கக்கூடியதுதான் இல்லையா. இப்ப பக்தியோகத்தின பக்தியா பரமையா வாபி அப்படின்னு ஒரு பிரமாண ஸ்லோகம் இருக்கு. பக்தியோகத்தின் மூலமாகவும் மோட்சத்தை பெறலாம், பிரபத்தியோகத்தின் மூலமாக பிரபத்தியின் மூலமாகவும் மோட்சத்தை பெறலாம் அப்படின்னு இருக்கும்பொழுது, பக்தியோகத்தின் மூலமாக மோட்சத்தை பெறுவது என்பது நம்மால் இயலாத காரியம், குதஹா காட்டின்யத்வாத், ஏன்னா அது ரொம்ப கடினமா இருக்கு. பிரபத்தியின் மூலமாக சுலபமாக மோட்சத்தை அடையலாம், பகவதா புரோக்தத்வாத், பெருமாளே சொல்லியிருக்கான், வேற வழி என்ன, வேற என்ன வேணும் நமக்கு, பெருமாளே சொல்லிட்டான். மோட்சத்தை பெறுவதற்கான காலம், மோட்சத்தை பெறுவதற்கான நியமங்கள் எல்லாத்தையுமே பெருமாளே சொல்லிட்டான். அதுதான் இந்த ஸ்லோகத்தினால காட்டப்பட்டது, சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ அகந்தா சர்வபாபேபியோ மோக்ஷ ஈஷாமி மாசுச்ச. இப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சொல்லும்போது, எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு அப்படின்னா, என்னை ஒருவனையே சரணமாக பற்றிக் கொள்வாயாக, நான் உன்னுடைய எல்லா அனைத்து விதமான பாப்பங்களிலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன், கவலை கொள்ளாதே அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப சர்வ தர்மான் பரித்தியஜன், நிறைய பேர் நேற்றுக்கே சொன்ன, நிறைய பேர் நிறைய விதமா அர்த்தம் சொல்றான், நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரே அர்த்தம் தான், அதாவது பக்தியோகத்தின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு, பக்தியோகத்திற்காக செய்ய வேண்டிய காரியங்கள் என்னெல்லாம் இருக்கோ அந்த காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு நீ கவலை கொள்ளாதேன்றது. அதனால்தான் என்னால யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தியான தாரண சமாதின்னு சொல்ற மாதிரி ஏகப்பட்ட ஒரு நியமங்கள் அந்த இடத்துல இருக்கு, அது எல்லாத்தையும் பண்ண முடியல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், அதெல்லாம் பண்ணாதானே உன்னுடைய திருவடியை நான் வந்து பற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சோகித்து உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நேரடியாக பெருமாள் அதெல்லாம் சர்வ தர்மான் பரித்தியஜ, அந்த பக்தியோகத்தில் என்னென்ன தர்மங்கள் எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லியிருக்கணும், அது எல்லாத்தையும் விட்டு விட்டு. ஆனா சில பேர் என்ன சொல்லிட்டா, இத பொதுவாக சகல தர்மங்களையும் அடியோடு தொலைத்தல் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்றான். இப்ப சந்தியாவந்தனாதிகள் முதற்கொண்டு விட்டுட்டு வர முடியுமா? நித்தியகர்மானுஷ்டானங்கள், சாஸ்திரம் எதை விதித்திருக்கிறதோ, சாஸ்திரத்தால் விதிக்கப்பட்ட கர்மா செய் அப்படின்னு விதிக்கப்பட்ட கர்மாக்களை நம்மால் விட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்போ எந்த ஜாத்தியா இருக்கட்டும், எந்த வர்ணங்களா இருக்கட்டும், எந்த மதமா இருக்கட்டும், அவர்களுக்கென்று விதிக்கப்பட்ட கர்மாக்களை நம்மால் விடவே முடியாது இல்லையா? அவரவர்களுடைய கடமைகளை விடக்கூடாது அப்படின்னே சாஸ்திரம் சொல்றது. அப்போ அத அவரவர்களுடைய கடமைகளை விடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஸ்ருதி வாக்கியங்கள், ஸ்மிருதி வாக்கியங்கள், புற பெரியோர்களுடைய அனுஷ்டானம், இதெல்லாம் என்ன ஆறுது? ஆகையினால சர்வதர்மான் அப்படின்றதுக்கு பொதுவாக நம்முடைய சம்பிரதாயத்தில் சொல்லக்கூடிய, நம்முடைய ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பக்தியோகத்திற்காக செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் இல்லையா, பக்தியோகத்தில் ஆசையை விட்டு விட்டு அதற்காக செய்ய வேண்டிய அங்கங்கள் அதெல்லாத்தையும் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அதெல்லாத்தையும் விட்டு விட்டு அப்படின்னா. ஏன்னா பெருமாள் ஒருவனே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும். காகாசுர விருத்தாந்தத்தில் இதை நம்ம நல்லா பார்க்கலாம். எல்லா லோக காகம் பண்ண தப்புனால பெருமாள் பிரம்மா, அதாவது தர்பத்திலிருந்து ஒரு புல்லை எடுத்து, தர்பாசனத்தில் ஒரு புல்லை எடுத்து அஸ்திர பிரயோகம் பண்ண உடனே அது எல்லா இடத்துக்கும் போறது, எல்லா இடத்திற்கும் சென்று வந்து கடைசியில் ராமனே துணை அப்படின்னு எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுடைய திருவடியில் வந்து விழுந்துடுறார். அப்ப விழுந்தான் அப்படின்னும் பொழுது சரணாகதிக்கு இல்லையா அங்கங்கள் அப்படின்னு பார்த்தா இந்த சர்வலோகத்துக்கும் சுற்றித் தெரியக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லல. எது சொல்லப்பட்டு எம்பெருமான் ஒருவனே துணை, பிராத்திகூல்யசே வர்ஜனம் ஆணுகூல்யசே சங்கல்பகா, இது ரொம்ப முக்கியம். சரணாகதின் பொழுது ஆணுகூல்யசே சங்கல்பகா பிராதிகூல்யசே வர்ஜனம், எம்பெருமானே நமக்கு அனுகூலன், மற்றவை அதுவும் நமக்கு தேவையே இல்லை. அதான் பெரியவா சொல்லுவா, ஆணுகூல்யசே சங்கல்பம் தானா வரும், முதல்ல நம்ம பிராதிகூல்யசே வர்ஜனம் நமக்கு வேணும். அது சரணாகதிக்கு ரொம்ப முக்கியம். ரக்ஷிஷ்யதி இதி மகாவிஸ்வாசகன், இந்த பிரபத்தி இருக்கே இது பிரம்மாஸ்திரத்தை போல, வேற எதையும் எதிர்பார்க்காது. சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா சாதிக்கிறார் ரகசிய கிரந்தங்கள்ல இந்த விஷயத்தை சொல்லும்போது. அதெல்லாம் பெரியோர்களுடைய உபதேசங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். பிரபத்தியே பிரம்மாஸ்திரத்திற்கு சமம்னு சொல்லும்பொழுது ரொம்ப அழகான விஷயங்கள், எதையுமே எதிர்பார்க்காது பிரபத்தி அப்படின்னும் பொழுது பிரம்மாஸ்திரத்திற்கும் அதற்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் எல்லாத்தையும் சுவாமி தேசிகன் ரொம்ப நன்னாவே காட்டுறார் தன்னுடைய ரகசிய கிரந்தங்கள். இப்படி சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ. அப்ப பிராட்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மையானது இந்த இடத்துல சொல்லப்படுது. மாம் அப்படின்னா என்னை அப்படின்னா என்ன அர்த்தம்? பிராட்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடியவன் நம்ம சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியம். பிராட்டியுடன் கூடியிருக்கக்கூடிய எம்பெருமான், அப்போ பிராட்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய எம்பெருமான் ஒருவனையே அவன் மாம்னு சொன்னார், பின்னாடி அகம்னு சொல்றார், ஜெகத்காரண பூத்தனா இருக்கக்கூடியவன். இப்போ அகம் அப்படின்னும் பொழுது, அதாவது இந்த சரமஸ்லோகத்தில் முற்பகுதி பிற்பகுதினு ரெண்டு பகுதி இருக்கு. முர் சரணாகதி நாயகன் அவனுடைய சரணாகதி மந்திரத்தை தெரிவிக்கும் பொழுது முதல்ல வந்து உபாயங்களை தெரிவிக்கிறான். உபாயங்கள் அப்படின்னும் பொழுது சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜான், அகம் துவா சர்வபாபேபியோன்னு சொல்லும்போது அகம் அப்படின்னும் பொழுது பலனை விளைவிக்கக்கூடிய அந்த பிற்பகுதியில் அதை பற்றி சொல்லும் பொழுது ஒரு எம்பெருமானுக்கு ஒரு தடையற்ற ஒரு சுதந்திரமானது இருப்பதாக தெரிகிறது. என்னை ஒருவனையே நீ சரணமாக அடைந்தாயே ஆனால் உனக்கு அனைத்து விதமான பாபங்களிலிருந்து உன்னை விடுவித்து மோட்சத்தை கொடுப்பேன். நான் உனக்கு மோட்சத்தை கொடுக்கறது யாராலையும் தடுக்க முடியாது, எனக்கு 100% அதுல சுதந்திரம் இருக்கு அப்படின்றது ஒரு தடையற்ற எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை காட்டுவதாக அகன்ற பதமும் அங்கே பிரயோகிக்கப்பட்டிருக்கு. இந்த மாம் அப்படின்ற சப்தத்தினால எம்பெருமானுடைய குணங்கள் எல்லாமே சொல்லப்படுறது. ஏகம் அப்படின்றதுனால எம்பெருமானை தவிர வேறு ஒருவனை போய் நாம் ஆசிரியிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது தெரியும். எம்பெருமான் ஒருவனையே சரணமாக பற்றிக் கொள்வோம் அப்படின்றது தெரியும். இப்ப சரணம் அப்படின்னும் பொழுது பக்தி பிரபத்தி மார்க்கமானது, சரணம் பிரஜ சுலபமான உபாயமானது இந்த இடத்துல காட்டப்படுறது. இப்ப நம்ம பக்தி பண்ணாலும் சரி பிரபத்தி பண்ணாலும் சரி தெரிஞ்சே பாவம் பண்ணால் நமக்கான தண்டனை கண்டிப்பா நிச்சயம். சர்வ பாப்பேபியாக மோட்ச ஈஷியாமி அப்படின்னால் பிரபத்தி உத்தர காலத்திலும் சரி நாம் வந்து பாபம் பிரபத்தி செய்து கொண்ட பிறகு நாம் தெரிந்தே பாபம் செய்தால் அதற்கான தண்டனை நிச்சயமா இருக்கு. ஒன்னு பிராயஷ்சித்த பிரபத்தி பண்ணிக்கணும், அப்படி பிராயஷ்சித்த பிரபத்தியும் பண்ணிக்கலன்னா நமக்கு ஏற்கனவே சொன்ன சுவாமி தேசிகன் சொன்ன மாதிரி வாளுருவி வீசுமா போலே அப்படின்னு சுவாமி தேசிகன் சொன்ன மாதிரி நமக்கு லகு லகு தண்டனைகளை பெருமாள் கண்டிப்பா கொடுப்பான். அதை கொடுத்து நம்மை திருத்தி பண்ணிக்கொள்வான். இல்லைன்னா மோட்சத்துல விளம்பம் ஏற்படும். விளம்பத்தை பிரபத்தி உத்தர காலத்துல விளம்பத்தை பொறுக்க மாட்டோம் நம்ம இல்லையா. விளம்பத்தை போய் ஒரு நாள்னா கூட நம்மளால விளம்பத்தை பொறுத்து கொள்ளவே முடியாது. இப்படி பிராயசித்த பிரபத்திகள்லாம் பண்ணிக்கலன்னா விளம்பத்தை நம்மால் விளம்பம் ஏற்படும். அதே மாதிரி சிறு சிறு தண்டனைகள் கொடுப்பான். சில பேர் சொல்றா பிராயசித்த பிரபத்தியெல்லாம் ஒன்று பண்ணிக்க வேண்டாம், முன்னாடி இருக்கக்கூடிய பிரபத்தியே செய்து கொண்ட பிரபத்தியே வந்து இதற்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்றான். ஆனால் அந்த மாதிரிலாம் சாஸ்திரங்கள் அப்படிலாம் சொல்லவே இல்லை. சாஸ்திரங்கள் சாஸ்திரங்கள் மூலமாக புனப்பிராயசித்தமானது கண்டிப்பாக விதிக்கப்பட்டிருக்கு. அதுதான் பிரமாணம் பூர்வகமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு சுவாமி தேசிகனால கூட. அப்போ ஏன்னா எம்பெருமானாரா இருக்கட்டும் மற்றவர்களா பெரிய ஆச்சாரியர்கள் எல்லாருமே நம்முடைய சம்பிரதாயத்தில் பிரபத்தி உத்தர காலத்தில் புத்திபூர்வகமாக தவறு இழைக்காமல் இருந்தார்கள். அபுத்தி பூர்வகமாக தவறு பண்ணால் அது அஸ்லேஷங்கள், அது ஒட்டவே ஒட்டாது. பக்தி மார்க்கமாக இருந்தாலும் சரி பிரபத்தி மார்க்கமாக இருந்தாலும் சரி அபுத்தி பூர்வகமாக தெரியாமல் தவறு செய்திருந்தால் அது நமக்கு ஒட்டாது. தெரிஞ்சே பாபத்தை செய்தால் அது கண்டிப்பாக நமக்கு அதற்கான தண்டனையை நாம் அனுபவித்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படி ஒரு சரணாகத்தியை நமக்கு கொடுத்தவன் மா சுச்சகா நீ கவலை கொள்ளாதே அப்படின்னு சொன்னார். நேரடியாகவே என்னுடைய திருவடியை பற்றிக்கொள், கவலை கொள்ளாதேன்னு வராக பெருமாள் சொன்னார். அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கத்திம்னு. ஆனா இங்க பிரத்யக்ஷமா டெமோ காட்டுறார் இல்லையா. நமக்கு எல்லோருக்கும் அர்ஜுனன் மூலமாக ஒரு பிரத்யக்ஷமாகவே ஒரு விஷயத்தை நிரூபித்து காண்பித்தார். பிரத்யக்ஷமா நிரூபித்து காண்பித்தது அப்படின்னும் பொழுது கண்ணன் பெருமானுக்கு மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு ஜீவர்கள் விஷயத்தில் ஒரு அனுகிரக புத்தியானது இருக்கு, நேரடியான ஒரு அனுகிரக புத்தியானது இருக்கு என்பதை தெரிவித்து கண்டிப்பாக நீலமணிவண்ணனாக இருக்கக்கூடிய அவதார மூர்த்தி எல்லோருக்கும் பிடித்ததான ஒரு அவதார மூர்த்தியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் கிருஷ்ணனுடைய ஸ்ரீ ஜெயந்தி சமயத்தில் இப்படிப்பட்ட சரணாகதி நாயகன் அப்படின்ற தலைப்பில் ஒரு உபன்யாசத்தை ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு பெரியோர்கள் எல்லோருக்கும் என்னுடைய தன்யவாதங்களை சமர்ப்பித்துக் கொண்டு அந்த சரணாகதி நாயகனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் கண்ணனுக்கு பல பல்லாண்டுகளை பாடி இதோடு அடியன் என்னுடைய உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணுகிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.